ಶ್ರೀಶೈಲವಂಶೋದ್ಭವ ಸೋಮಯಾದಿ ನಾರಾಯಣಾರ್ಯಾಪ್ತ ಸಮಸ್ತಬೋಧಂ ತತ್ಪೌತ್ರಮೀಡೇ ವರದಾರ್ಯಸೂನುಂ ಮಾಢ್ಯಂ ಗುಣೈರ್ಯಜ್ಞವರಾಹವರ್ಯಂ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಃ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ಪರಮ ಪವಿತ್ರಮಾನ ಮಾರ್ಗಡಿ ಮಾಸತ್ತಿಲ ஆச்சாரிய பாதுகா அப்படிங்கிற சம்ஸ்தையின் மூலமாக பல வித்வான்களை கொண்டு பலவிதமான தலைப்புகளில் இராமானுஜ சம்பிரதாயத்தினுடைய கிரந்தங்களெல்லாம் அனுபவிச்சுட்டு வரோம். அந்த வரிசையில் சுதர்சனாஷ்டகம், யதாசக்தி யதா ஜானம் அடியேன கொண்டு பெருமாள் நடத்தின்றான். அதே மாதிரி அதனுடைய தொடர்ச்சியாக ஷோடசாயுத ஸ்தோத்திரம் அடுத்தது அனுபவிக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும். வடிவாய்சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு அப்படின்னு பெரியாழ்வார் பகவானுக்கு மங்களாசாசனம் பண்ணுறார். எந்த சமயத்தில் பண்ணுறார் அப்படின்னா, பாண்டியனுடைய சபையில் பரதத்துவம் யாரு அப்படிங்கிறத பிரமாணபூர்வகமாக ஸ்தாபனம் பண்ணி அந்த பாண்டியனால் இவரை யானையில் அழிச்சுண்டு வீதியில் எழுந்தருளை பண்ணணும் அப்படின்னு ராஜ நியமனம். அப்போது இவர் பெரியாழ்வார் யானை மேலே வந்துட்டுருக்கார் மாடவீதிகளில். அப்போது இவர் ஆழ்வார் ஏழறதை பார்த்துட்டு பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து கிளம்பி கருடவாகனத்தில் எழுந்தருளினர். அப்போது பெருமாளை பார்த்து பகவத் வர்ணனையை விட்டுட்டார். பகவானுக்கு பல்லாண்டு பாட ஆரம்பித்தார். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு அப்படின்னு பல்லாண்டெல்லாம் பாடினார். எதுக்கு இந்த பல்லாண்டு பாடினார்னா, பகவான் வந்திருக்கார், அவருக்கு திருஷ்டி பட்டுடக்கூடாது, கண் எச்சல் படக்கூடாதுங்கிறதுக்காக பெரியாழ்வார் பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் பண்ணார். அதில் முக்கியமாக வடிவாய்சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்குமுழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டுன்னு ஆயுதத்துக்காகவே ரெண்டு வரி, பிராட்டிக்கு ஒரு வழி ஒரு வரி, வடிவாரின் வளமார்பினில் வாழ்கின்ற முங்கையும் பல்லாண்டு, பிராட்டி மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு வரி, வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டுன்னு சக்கரத்துக்கு சுதர்சனாழ்வாருக்கு ஒரு வரி, படைப்போர் புக்குமுழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டுன்னு சங்கத்துக்கு ஒரு வரி. இப்படி பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணினார் பெரியாழ்வார். சரி, எம்பெருமான் எப்பயுமே இப்படிதான் வரேரா அப்படின்னு கேட்டால், எந்த அவதாரம் எடுத்தாலும் பிராட்டியோடையே அவதாரம் பண்ணுறார் பெருமாள். ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி அன்னேஷுச்சாவதாரேஷு விஷ்ணோஸ்ரீர் அனபாயினின்னு, இவன் ராமனாக பிறந்தா, அவ சீதையாக பிறக்கிறா, கிருஷ்ணனாக பிறந்தா, ருக்மிணியாக பிறக்கிறா. இந்த அவதாரமானது பெண் மத்சியமாக இவர் அவதாரம்னா பெண் மத்சியமாக அவள் அவதாரம் பண்ணுறா. இப்படி எல்லா அவதாரத்திலையும் பகவானை தினைத்தனையும் திருமகளை விடாதவராக இருக்கக்கூடியவர் பெருமாள். அந்த மாதிரியே எந்த அவதாரம் பண்ணாலும் ஆயுதங்களும் தன்னோடையே அவதாரம் பண்ணுற மாதிரி பெருமாளுடைய அவதாரம் அமையிறது. ஏதோ ஒரு ரூபம் அந்த ஆயுதங்கள்லாம் அதுங்களும் மாறி மாறி ஆயுதங்கள்னால் நித்தியசூரிகள் அவா இல்லாமல் பெருமாள் எந்த அவதாரம் பண்ணுறாரோ அதுக்கு தினசா அந்த மாதிரியே அவளும் அவதாரம் பண்ணுறா. இதை புராணங்கள் தெரிவிக்கிறது இந்த ஆயுதங்களுடைய பெருமைகளை. அதுலேயும் முக்கியமாக அகிர்புத்திய சம்ஹிதை பாஞ்சராத்திர ஆகமங்கள்லாம் விஸ்தாரமாக இந்த ஆயுதங்களுடைய பெருமைகள் தெரிகிறது. குரத்தாழ்வானுடைய திருக்குமாரரான பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ளியிருந்தார். பெரிய மகான், பட்டருடைய திருவடிகளை ஆசிரிச்ச மகான்களில் ஒருத்தர் கூரநாராயண ஜீயர் அப்படிங்கிற சுவாமி. இவர் சக்கரத்தாழ்வாருடைய வைபவங்களை பெருமைகளெல்லாம் விளக்கமாக விஸ்தாரமாக சாதிக்கிறதுக்காக சுதர்சன சதகம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணார். அதுவும் மொத்தமும் ஸ்ரக்தரா அப்படிங்கிற விருத்தத்தில். ஸ்ரக்தரான்ற விருத்தம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் கவிகள்னா உபயோகப்படுத்துகிற ஒரு பெரிய விருத்தம், சந்தஸ்ன்னு சொல்லணும், சந்தா மீட்டர் அப்படின்னு. அந்த ஸ்ரக்தரான்ற விருத்தத்தில் 100 ஸ்லோகங்களையும் சாதித்தார். அந்த ஸ்லோகங்களில் என்ன உள்ள இன்கல்கேட் பண்ணி சாதித்தார் அப்படின்னா, சுதர்சனாழ்வாருடைய மந்திரம், சுதர்சனாழ்வாருடைய யந்திரம், பீஜாட்சரம், ஆயுதம், இதெல்லாம் விஸ்தாரமாக வர்ணிச்சிருக்கார். அதுவும் இல்லாமல் சுதர்சனாழ்வாருடைய மந்திரம் 6 அக்ஷரம் கொண்டது, 6 எழுத்து. அது மாத்திரம் இல்லாமல் சுதர்சனாழ்வார் அறுகோணமிசைன்னு 6 கோணத்தில், 6 கோணத்தில் அவருடைய யந்திரமானது இருக்கு, சக்கரம் அந்த 6 கோணம் உடையது. அதனால இவர் 6ங்கிறத ஒரு நம்பரா வச்சுண்டு 6 பிரிச்சார் அந்த சுதர்சன சதகத்தை. இந்த 6 உட்பிரிவு என்னன்னா, ஜுவாலா, நேமி, அரங்கள், நாபி, அக்ஷம், புருஷன் அப்படின்னு 6 விதமா கிளாசிஃபை பண்ணி அந்த சுதர்சன சதகத்தை சாதிச்சார். அதுக்கப்புறம் நம்ம சம்பிரதாயத்தில் இருந்த எழுந்தருளி இருந்த நடாதூர் அம்மாள் அப்படின்னு பிரசித்தரான ஸ்ரீ வாத்ஸ்ய வரதாச்சாரிய சுவாமி ஹேதிபுங்கவ ஸ்தோத்திரம் அப்படின்னு சக்கரத்தாழ்வாரை குறித்து ஸ்தோத்திரம் சாதிச்சிருக்கார். அது மாத்திரமில்லாத அம்மாளுடைய சிஷ்யர்களில் சிரேஷ்டமாக இருந்த சுதப்பிரகாசிகாச்சாரியர் அப்படிங்கிற சுதர்சன சூரி சுவாமிகள் தன்னுடைய ஸ்ருத பிரகாசிகான்ற ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானத்துக்கு ஆரம்பத்தில் பகிரந்தஸ்தமச்சேதி ஜோதிர்வந்தே சுதர்சனம் ஏனாவியாகத சங்கல்பம் வஸ்து லக்ஷ்மீதரம் விதுஹு அப்படின்னு சுதர்சனாழ்வாரை பற்றினதான மங்கள ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார். இது மாத்திரமில்லாத பல பூர்வாச்சாரியால் சக்கரத்தாழ்வார ஸ்துதி பண்ணியிருக்கா. அது மாத்திரமில்லாத எம்பெருமானுடைய அபிநவ தசாவதாரங்கள்னு சொல்லப்படுற ஆழ்வார்கள் பாசுரங்களில் பல இடத்துல சக்கரத்தாழ்வார மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் இந்த சம்பிரதாயத்தில் சரமோத்தர்த்தாவான சுவாமி தேசிகன் சக்கரத்தாழ்வாரை பற்றி 2 ஸ்துதி சாதிச்சிருக்கார். 1 சுதர்சனாஷ்டகம், அடுத்தது ஷோடசாயுத ஸ்தோத்திரம். இந்த கிரமமே பரமதபங்கம்னு சுவாமி தேசிகன் சாதித்த கிரமத்தில், கிரமம்னா பரமதபங்கத்தில் முதல் பாசுரத்தில் 8 திருக்கைகளோட கூடினதான சக்கரத்தாழ்வாரை மங்களாசாசனம் பண்ணுறார். அந்த பரமதபங்கத்துடைய கடைசி பாசுரத்தில் 16 திருக்கைகளோடு இருக்கக்கூடியதான சக்கரத்தாழ்வாரை மங்களாசாசனம் பண்ணுற, அதுதான் முறையே சுதர்சனாஷ்டகம் ஷோடசாயுத ஸ்தோத்திரமாக தெரியுது. ஆக 2 ஸ்தோத்திரங்களையும் இந்த 2 பாசுரங்களையும் நித்தியப்படி அனுசந்தானம் பண்ணுறவாளுக்கு இந்த பூதப்பிரேத பிசாச்சங்கள்னால, இந்த க்ஷுத்ர தேவதைகள்லாம் இருக்கே அதனாலேயோ, இல்லை இந்த பில்லி சூன்யம், ஆபிசாரம், உடல் தளர்ந்து போகிறது, ஜுவரம் முதலான தொல்லைகள்னாலேயோ ஒரு பாதகமும் ஏற்படாது. இதை கண்கூட பல இடத்துல பல சம்ஸ்தானங்களில் இந்த சக்கரத்தாழ்வார் விஷயமான ஸ்தோத்திரங்களை நித்தியானுசந்தானத்தில் வச்சுருக்கான். இது மாத்திரம் இந்த பிரயோஜனம் மாத்திரம்தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பிரத்யர்த்தஞ்ச மோக்ஷஸ்ய சித்தய சம்பிரகீர்த்திதாக அப்படின்னு, மோக்ஷம் இதே மாதிரி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுறதுக்காக இந்த மாதிரியான சில சிறிய பலன்களை கண்ணெதிரில் காண்பிக்கிறார். சில சித்திகளை எதுக்கு சொல்லியிருக்கா அப்படின்னா, இவையெல்லாமும் நமக்கு தேவைப்படுறது. இந்த உடம்பு சரீரம் ஆரோக திருடகாத்திரமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும், நம்ம சுற்றி இருக்கிறவா நன்னா இருக்கணும். ஏன்னா அவள்லாம் நன்னா இருந்தால் தான் நம்ம மனசு சௌக்கியமாக இருக்கும், பகவத் சிந்தனை ஏற்படும் அதனால் அப்படின்ற இந்த மாதிரி பலன்களும் தேவைப்படுறது நமக்கு. இவையோடு இந்த பலன்களோடு பரமபுருஷார்த்தமான மோட்சமும் கிரமேண இந்த சக்கரத்தாழ்வாருடைய அனுகிரகத்தினால ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு அதன் மூலமாக பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணி நமக்கு கிடைக்கிறது. இது சுவாமி தேசிகனே கடைசியில் சாதிக்கிறச்சே, ஸ்ரேயசே பூயசே சதாம் அப்படின்னு அனுகிரகிச்சார். ஸ்ரேயஸு பிரேயஹா ஸ்ரேயஹா அப்படின்னா, ஸ்ரேயஸ் அப்படிங்கிற பதத்துக்கு மோக்ஷம் அப்படின்னு அர்த்தம் உபனிஷத் பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்கார். இந்த மாதிரி சிறிய பயன்கள், இந்த சின்ன சின்ன பிரயோஜனங்கள் இருக்கே, இந்த ஆபிசாரமெல்லாம் போனோம், விஷபாதையெல்லாம் நீங்கணும், யாரும் நமக்கு இந்த சூன்யங்கள்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, இந்த உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், எந்த தெய்வ பீடைகள்லாமும் ஏற்படக்கூடாது நமக்கு அப்படிங்கிற இந்த பிரயோஜனங்களுக்காகவும் இந்த பரமை காந்திகள்னா க்ஷுத்ர தேவத்தையை போய் உபாசிக்க மாட்டான். நீ போய் இந்த கோவிலுக்கு போ, அந்த கோவிலுக்கு போ, அங்கே இந்த பரிகாரத்தை பண்ணு அப்படின்னு என்னென்னவோ புது புது கோவில் தினைக்கும் ஒரு ஒரு கோவில் உண்டாயின்ட்டுருக்கு. அப்போ பரமை காந்திகளாக இருக்கிறவா இந்த க்ஷுத்ர தேவத்தையெல்லாம் உபாசிக்க மாட்டான். காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்தைஹ தேவதாக க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா அப்படின்னு கீதையில் கண்ணன் சொன்னானே, அந்த நிலையெல்லாம் பரமை காந்திகள் இருக்கக்கூடிய ஆச்சாரியாளுக்கு ஏற்படாது. அப்போ இவாள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னா, ஆழ்கின்றான் ஆழியான் ஆறால் குறைவுடையம் அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்தாரே, அந்த பிரகாரத்தில் திருவாழ்வானோட அதாவது சக்கரத்தாழ்வாரோட இருக்கக்கூடிய பகவான் இருக்கிறச்சே நமக்கு குறை என்ன, நமக்கு ஒரு குறையும் கிடையாது அப்படிங்கிற மனசோட இருப்பா. சரி, அப்போ அவள் குறையே இருக்காதா, அவள்லாம் எல்லாத்தையும் நிறைய இருக்கக்கூடியவடா அப்படின்னு கேட்டால், அப்படி ஏதான குறை இருந்தாலும் உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன் அப்படின்னு சாதிச்சாரே நம்மாழ்வார், அந்த பிரகாரத்தில் இருக்கக்கூடியவா. பண்ண நீ உபகாரம் பண்ணு, இல்லைனா எனக்கு யாரும் உபகாரமே பண்ண வேண்டாம், நீ பண்ணலன்னா எனக்கு எதுவுமே வேண்டான்னு நம்மாழ்வார் சாதிச்சாரே. அந்த கணக்கில் யார்கிட்டையும் கை நீட்ட மாட்டா, கை கூப்பிட மாட்டா தேவதாந்திரங்கள்கிட்ட. அப்படி ஏதான அவளுக்கு கஷ்டம் ஏற்பட்டால் கூட பகவானையே இந்த சிறிய பயன்களுக்காக பகவானையே தான் பிரார்த்திப்பா. அதுவும் எதுக்குன்னா, பக்தி ஜானாதி விருத்திம் பரிச்சரண குணான் சத்சமிருத்திம் ச யுக்தாம் நித்யம் யாச்சேத் அனன்யஸ் ததபி பகவதா தஸ்யத்வாப்த வர்க்காத் அப்படின்னு ஞாசவம்சத்தில் சாதிச்சார். இந்த மாதிரி விஷயங்கள்னா ததபி பகவதா சத்சமிருத்தி பரிச்சரணகுணம் பக்தி ஞானம் இது ரெண்டுத்தோடைய விருத்தி இது எல்லாத்தையும் பிரார்த்திக்கிறதுனா கூட நித்தியம் யாச்சேத் அனன்யா வேற ஒருத்தர்கிட்ட பிரார்த்திக்கிறது கிடையாது. சரி, அப்போ யார்கிட்டனா ததபி பகவதா, பகவான்கிட்ட தான் அதையும் பிரார்த்திப்பா. பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறது ஒரு வகை. இன்னொன்று, எம்பெருமான் திருவடிகள் அந்தரங்க கைங்கரியத்தில் இருக்காளே, அனந்தகருட விஸ்வக்சேன சக்ராயுதன் முதலிய பாகவதோத்தமர்கள்ட்ட இதை பிரார்த்திச்சு, இவைகளெல்லாம் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறதுன்றது சம்பிரதாய விருத்தமாகாது, சாஸ்திர விருத்தமாகாது, சரியான பாதை இதுதான். அப்படி முறையாக வந்தது தான் இந்த ஷோடசாயுத ஸ்தோத்திரம். சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்தில் எழுந்தருள் இருக்கிறச்சே திருப்புட்குழி அப்படிங்கிற ஒரு திவ்யதேசம், அங்கிருந்த பாகவதாளுக்கெல்லாம் ஒரு வகையான ஜுவரம் ஏற்பட்டு பல பேர் போயிட்டா. எந்த மருந்து பண்ணாலும் அவளுக்கு அது அடங்கலை. எத்தனையோ வைத்தியர்கள்லாம் வந்து பார்த்துட்டா இந்த ஜுவரத்துக்கு மருந்தே அவளுக்கு தெரியல. அப்போ பெரியவாள்லாம் சுவாமி தேசிகனை வந்து சேவித்து இதற்கு பரிகாரமாக ஏதான தேவர் அனுகிரகிக்கணும் செய்தருளணும் அப்படின்னு விண்ணப்பிக்க, சுவாமி தேசிகன் சக்கரத்தாழ்வாரை குறித்து இந்த சோடசாயுத ஸ்தோத்திரத்தை அனுகிரகித்தார் அப்படிங்கிறது சரித்திரம். அவர் அனுகிரகித்ததிலேயே அந்த நிமிஷமே அந்த ஜுவரம் அங்குள்ளவாறு அங்கே உள்ள அந்த ஊரில் யார் யாரெல்லாம் ஜுவரத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவளுக்கெல்லாம் நீங்கி உயிர் தப்பினான் அத்தனை பேரும். அது மாத்திரம் இல்லாத திருப்பி அந்த ஜுவரம் அந்த ஊர் பக்கமே வரல அப்படிங்கிறது சரித்திரம். பகவத் பாகவத கைங்கரியங்களை பாகவதாளுக்கு ஏற்பட்ட இந்த ஜுவரத்தை நீக்கிறதுக்காக சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தை அனுகிரகித்தார். இது நிஷித்தமான காமியம் இல்லை. சத்சமிருத்தின் யுக்தாம் அப்படின்னு சாதிச்ச மாதிரி பகவானை தவிர வேற யார்ட்டையும் எதையும் கேட்கறது கிடையாது. அதுவும் இந்த மாதிரி நல்ல விஷயமாக லோகத்துக்கு ரக்ஷணத்துக்காக ஏற்படக்கூடிய காரியத்துக்காக பிரார்த்திக்கிறது எந்த விதத்திலையும் தப்பாகாது. அதனால 16 திருக்கையோட கூடினதான சக்கரத்தாழ்வார் இந்த ஸ்தோத்திரத்துல தியானம் பண்ணினர் சுவாமி தேசிகன். அனந்த பாஹூ பகுவக்த்ர நேத்திரம் அநேக பாஹூதர வக்த்ர நேத்திரம்னு கீதையில் சாதிச்சார். 11 அத்தியாயத்தில் விஸ்வரூபத்தை காண்பிக்கிறார் பெருமாள். அப்போ அனந்த பாஹூ இவருக்கு திருக்கைகள்லாம் பலது இருக்கு. பல திருக்கைகள்லையும் பல ஆயுதங்கள் இருக்கு. திருக்கைகள் பலது. திருக்கைகளில் ஒரு ஒரு திருக்கையிலையும் திரு ஆயுதங்களும் பலது அப்படிங்கிறத கீதையில் சாதிச்சார். திவ்யா நேகா நேகோத்யதாயுதம் அப்படின்னு கீதையில் சாதிச்சார். அதே தான் சுவாமி பாஷ்யக்காரர் கத்தியத்தில் சாதிக்கிறச்சே ஸ்வானுரூப அச்சிந்திய சங்கசக்கர கதாதி சாரங்காத்யசங்கேய நித்ய நிரவத்ய நிரதிசய கல்யாண திவ்யாயுதா அப்படின்னு சாதிச்சார். கணக்கில் அடங்காத திருவாயுதங்கள் பகவான்கிட்ட இருக்கு. கணக்கில் அடங்காத திருவாயுதங்களை உடையவனேன்னு சம்போதனம். பகவானுக்கு தான் எல்லாமே ஆயுதம். சுஷ்ருதர் அப்படிங்கிற ரிஷி இந்த வைதிக் இந்த மருத்துவத்துக்கு சாஸ்திரம் எழுதினர். அதில் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு 119 விதமான ஆயுதங்களை அவர் அந்த வைத்திய நூலில் எழுதியிருக்கார். அது 119 எம்பெருமானுடைய ஆயுதங்களே. எம்பெருமானுடையனவே அவதாரம் தன்வந்திரி அவதாரம். அப்போ தையல் போடுறதுக்கு இந்த உடம்பை அறுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் எந்த ஆயுதம் யூஸ் பண்றோமோ அது எல்லாத்தையும் அது எல்லாம் பகவானுடையது அப்படின்னு சாதிச்சார். அது மாத்திரம் இல்லை, மருத்துவர்கள் உபயோகப்படுத்துகிற ஆயுதங்கள் மட்டும் இல்லை, அந்தந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் எந்தெந்த ஆயுதங்களை உபயோகப்படுத்துகிறாலோ அது மொத்தம் எம்பெருமானோடது அப்படிங்கிறது சர்வ பிரகரணாயுதா அப்படிங்கிற திருநாமாலேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். சரி, இவ்வளோ ஆயுதங்கள் இவர் எதுக்கு வச்சுக்கணும்? வால்மீகி சாய்க்கிற மாதிரி சகாய கிருத்தியம் கிம் தஸ்ய, இவருக்கு யாராவது சகாயம் பண்ணுறதுக்கு வேணுமான்னு ஒருத்தரும் தேவை கிடையாது. பெருமாளே ராமாவதாரத்தில் சாய்க்கிறார், சுக்ரீவா உன்னோட இந்த ஒன்னையோ இல்லை உன்னுடைய இந்த வானர கோஷ்டியையோ நம்பி நான் இங்கே வரலப்பா. அங்குள்ய கிரேண தாம் ஹன்யா மிச்சன் ஹரிகணேஸ்வர அப்படின்னு சாதிக்கிறார் பெருமாள். என்னுடைய நகத்தினால கீழ்ச்செறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன் இத்தனை பேரையும், உன்னுடைய சேனையை நம்பியோ ஒன்ன நம்பியோ நான் இங்கே வரலப்பா அப்படின்னு சாதிக்கிறார். எம்பெருமானுக்கு அப்புறம் எதுக்கு இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டா, நம்ம ரட்சணம் பண்றதுக்காக மாத்திரம்தான் இந்த ஆயுதங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல, நதே ரூபம் நச்சாக்காரோ நாயுதானி நச்சாஸ்பதம் தசாபி புருஷாக்காரோ பக்தானாந்தம் பிரகாசசே அப்படின்னு சௌனகர் சாதிச்சிருக்கார். உனக்கு ரூபம்னு இது கிடையாது, உனக்கு ஆகாரம்னு இது கிடையாது, நான் ஆயுதம் இதுன்னு உனக்கு இதுதான் ஃபிக்ஸட் அப்படின்னு எதுவும் கிடையாது. உனக்கு எல்லாமே ரூபம், உனக்கு எல்லாமே ஆயுதம். அப்ப இதெல்லாம் நீ ஏன் தரிச்சுட்டு இருக்கன்னா, பக்தானாம் எங்களுக்காக நீ இதெல்லாம் தரிச்சுட்டு சேவை சாய்க்கிற அப்படின்னு சாச்சர். அது மாத்திரம் இல்லாத ஆயுதங்கள் எதுக்கு பகவான் வச்சுட்டு இருக்காருன்னா, நம்ம ரட்சிக்கிறதுக்காக தான் இந்த ஆயுதங்கள் எல்லாம். பஞ்சாயுதீன் சதா பிப்ரத்து அப்படின்னு நம்மளால் ரட்சிக்கிறதுக்காக பகவான் கையில் என்றைக்குமே ஆயுதத்தை தரிச்சுட்டு இருக்கான். இதில் ஒரு முக்கியமான விஷயம், பகவான் தரிச்சுட்டு இருக்கானே ஆயுதங்கள், எந்த ஆயுதத்தினாலையும் எந்த விதமான காரியத்தையும் பண்ண முடியும் அப்படிங்கிற பெருமை பெருமாளுக்கு மட்டும்தான். மீதி தேவதைகள்லாம் அந்தந்த ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்காளே, அதெல்லாம் பெருமாள் அனுகிரகிச்சது. ஆனால் அவாகிட்ட போனதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுறது, எந்த காரியம் பண்ணணுமோ அது மட்டும்தான் பண்ணும். ஆனால் பகவானுடையதான ஆயுதங்கள் எது ஒன்றுமே எல்லா விதமான காரியங்களையும் செய்யக்கூடியது, மல்டி டாஸ்கிங் எல்லா ஒரு ஒரு ஆயுதத்துக்கும் உண்டு. அது எப்படிங்கிறத சுவாமி தேசிகன் கத்திய பாஷ்யத்தில் காண்பிக்கிறார். அசிந்திய சக்தி அப்படின்னு சுவாமி எம்பெருமானார் கத்தியத்தில் வரக்கூடியதான விசேஷணம் ஆயுதத்துக்கு. அந்த அசிந்திய சக்தி அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணுறார், குடார டங்க குத்தாலாதி காரியம் சாலசைல வசுதாதல பேதனம் ஏகேன ஹி சரேன கிருதமுச்சியதே. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ராமபிரான் இந்த சப்தசால விரக்ஷங்கள் இந்த மரத்தை தொலை போட்டார். அது எப்படி தொலை போட்டார், ஒரே பானத்தினால. அந்த பானத்தில் தொலை போட்டது மரத்துக்குள்ள ஓட்டையை போட்டு இந்த ராமபானமானது போச்சு. அப்போ மரம் என்னாச்சு, ஓட்டை மட்டும் போடல, மரம் பேந்துது, வேரோட பேந்து கீழே தள்ளி உழுந்துடுத்து அந்த மரம் திருப்பி அம்புரா தூணிக்கே ராமபானம் வந்துடுத்து. ஒரு மரத்தை தொலை போடணும்னா துரப்பணம் அப்படிங்கிற ஆயுதம் வேணும், அதை வேரோட களையணும்னா மண்வெட்டி வேணும், கடப்பாறை வேணும், பல ஆயுதங்கள்லாம் வேணும். இந்த தழையெல்லாம் கழிக்கிறதுக்கு கொடுவாள் வேணும், மண்ணெல்லாம் பிரித்து மண்ணெல்லாம் எடுத்து அள்ளுறதுக்கு கூட முரம் இதெல்லாம் வேணும். இத்தனை செயல்களையும் ஒரே நொடியில் பெருமானுடையன ராமபானமானது பண்ணித்து, அதுதான் அசிந்திய சக்தி. இந்த ஒரு பானமே மீதி ஆயுதங்கள்லாம் என்னென்ன பண்ணுமோ அது மொத்தத்தையும் பண்ணக்கூடியதாக இருக்கு இந்த ஆயுதங்கள். அதனால தானே ஆண்டாலும் மழை எப்படி பெய்யணும் அப்படின்னா, பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம் புரி போல் நின்றதிருந்து தாழாதேசாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். மழையை சொல்றச்சே பகவானுடைய திருக்கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதம் மாதிரி மின்னணும், வலம்புரி அப்படின்னு சொல்லக்கூடியதான சங்கம் போல அதிரணும் மழை பெயர்ச்சி. வேகம் எந்த மாதிரி இருக்கும்னா, சாரங்கம் உதைத்த சரமழை போல் வில்லுலேருந்து கிளம்புற அம்பு மாதிரி சட் சட் சட்னு வேகமாக பெய்யணும் அப்படின்னு ஆயுதங்களை குறிச்சே மழையை பிரார்த்திச்சா. மார்கழி மாதமாக இருக்க ஆண்டாளுடைய ஸ்மரணமும் வந்துடுத்து, அதனால இப்போ ஏற்பட்ட ஆயுதங்கள் பெருமைகளை நாம் இந்த சோடசாயுத ஸ்தோத்திரத்தில் அனுபவிக்க போகிறோம். மேற்கொண்டு ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம் அடுத்த உபன்யாசங்கள்லேருந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.